சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே. சொர்க்கம் என்பது பொய்யே. மண்ணை படைத்தார் காற்றும் மழையும் ஒலியும் படைத்தார். விண்ணை படைத்தார் மண்ணை படைத்தார் காற்றும் மழையும் ஒலியும் படைத்தார். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை. பூமிக்கு அதனால் நிம்மதி உடலும் நீயே உறவும் நீயே தாயே. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே. சொர்க்கம் என்பது